தட்டுடா தாளம் தட்டுடா நாளோ நம்ம நாளே ஆசை மொத்தமும் ஆடி திறனோ கேளு வரங்கேளு ஊரா சுத்தனோ ஊஞ்சல் கட்டணும் வேலி தாண்டி பாரு காஞ்ச மண்ணுல சாமி செஞ்சுதான் வேண்டி கெட்டுப்பாரு ஆடி தண்ணி தான் தேனா இனிக்கும் வேற வழி ஏது ஆறு குழந்தா ஏட்டில் இருக்கும் பார்க்க முடியாது மேடு பள்ளம் தானே தினம் தாண்டி ஓடணும் வாழும் எந்த நாளும் ஒன்று கூடி பாடணும் மேடம் கொட்டுடா தாளம் தட்டுடா நாளும் நம்ம நாளே ஆசை மொத்தமும் ஆடி திறனும் கேளு வர கேளு தாண்டி ஓடணும் வாழும் எந்த நாளும் ஒன்று கூடி பாடணும் மேளம் கொட்டுடா தாளம் தட்டுடா நாளோ நம்ம நாளே ஆசை மொத்தமும் ஆடி திறனோ கேளு வர கேளு ஊரை சுத்தணும் பூஞ்சல் கட்டணும் வேலி தாண்டி பாரு காஞ்ச மண்ணுல சாமி செஞ்சுதான் வேண்டி கட்டுப்பாரு ஆடி தண்ணி தான் தேனா இனிக்கும் வேற வழி ஏது ஆறு குழந்தா ஏட்டில் இருக்கும் பார்க்க முடியாது நடு பள்ளம் தானே தினம் தாண்டி ஓடணும் வாழும் எந்த நாளும் ஒன்று கூடி பாடணும்